ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுசித்தகுலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத் க்ருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. இருள் தருமா ஞாலமாகிற இந்த உலகம் ஐப்பாடிக்கு சதுர்ஷம், அதாவது சமம். ஆச்சாரியனிடம் சென்று பகவானின் கல்யாண குணங்களை நன்கு அபியசித்து ஆத்ம ஞானத்தை பெற வேணும். ஞானம் பிறந்ததும் கைங்கரியமாகிற செல்வத்தில் இழிய வேணும். அப்படி அந்த கைங்கரியமாகிற செல்வத்திலே ஞானத்தை பெற்று இழியும்போது பாலகர்களைப் போல, அதாவது சிறுவர்களைப் போல நாம் கர்வமற்றிருக்க வேணும். இப்போ உடலுக்கு ஆபரணம், அதாவது இந்த சரீரத்துக்கு நகைகள் ஆபரணம், சங்கிலி, வளை போன்றவைகள். அதுபோல இந்த ஆத்மாவுக்கும் சில ஆபரணங்கள் உண்டு. அது பொறுமை, புலனடக்கம், ஆசை இல்லாமை முதலானவைகள். இவ்விதமாக ஆத்மாவுக்கு ஆபரணத்தை பூண்டவர்களுக்கு மட்டுமே ஆச்சாரிய அனுகிரகம் கிட்டும். அந்த ஆச்சாரியர்களாலே இரகசியத்திரயம் உபதேசிக்கப்பெற்று பகவத் கடாட்சமும் எம்பெருமானுடைய கைங்கரியமும் கிரமேண சித்திக்கும். ஆத்மகுணங்களிலே பிரதானமானது சமமும் தமமும். இவை இரண்டும் இருந்தால் ஆச்சாரியன் கைபுகுவான். ஆச்சாரியன் கைபுகுற திருவஷ்டாட்சரம் என்றழைக்கப்படுகின்ற அந்த மூலமந்திரமாகிய திருமந்திரம் கைபுகும். திருமந்திரம் கைபுகுற ஈஸ்வரன் கைபுகுவான். ஈஸ்வரன் கைபுகுற பரமபதம் தானே கைபுகுறும். இப்படி பரமபதத்தை பாபியான நமக்கும் கூட நல்கும் ஈஸ்வரனை நாம் அடைவதற்கான உயர்ந்த வழியை நாட வேண்டும். இந்த மார்கழி திங்கள் என்கிற முதல் பாசுரத்திலே ஸ்ரீ ஆண்டாள் பிராபிய பிராபக அதிகாரி சுரூபங்களை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறாள். அதிகாரி சுரூபமாக தத்துவங்களையும் பிராபக சுரூபமான ஹிதமான சரணாகதியையும் பிராபிய சுரூபமான, அதாவது புருஷார்த்தமான கைங்கரியத்தையும் நமக்கு தெள்ளத் தெளிவாக இந்த மார்கழி திங்கள் பாசுரத்திலே ஸ்ரீ ஆண்டாள் காட்டுகிறாள். இனி இந்த முதல் பாசுரத்தினுடைய பிரதிபத வியாக்கியானத்தை கிரமேண அனுபவிப்போம். மார்கழி, இதை வடமொழியில் மார்க்கசீர்ஷம் என்று சொல்வார்கள். மார்க்கம் என்றால் வழி அல்லது உபாயம், சீர்ஷம் என்றால் சிரசு அல்லது தலை. அதாவது தலையானதுன்னு எதை சொல்றோம், முதன்மையா இருக்கிறத சொல்றோம். இந்த கர்மயோகம், ஞானயோகம், பக்தியோகம் என்பதான மோக்ஷத்தை அடைய பல உபாயங்களிலே தலை சிறந்த உபாயம் பிரபத்தியாகிற சரணாகதி மட்டுமே. இப்போ பக்தியோகம் பிராமண க்ஷத்திரிய வைசியர்களுக்கு, அதாவது முதல் மூன்று வர்ணங்களுக்கு மட்டுமே, சாதுர்வர்ணியனுக்கு இல்லை. எல்லா வர்ணங்களிலேயும் ஸ்ரீகளுக்கு கிடையாது. இப்போ ஒரு சதுர்த்தனோ பஞ்சமனோ அல்லது இந்த நான்கு வர்ணங்களிலும் உள்ள ஸ்ரீகளோ எம்பெருமானை அடைந்து அவனுடைய திருவடியிலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியத்தை பெறணும் என்று நிச்சயம் ஆசைப்படுவார்களே, அதற்கு வழிதான் என்ன? அதற்கு ஒரு சிறந்த வழி பிரபத்தியாகிற சரணாகதி. இந்த சரணாகதியை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையிலே கடைசியாக சரமஸ்லோகத்திலே கூறினான். ஆனால் திருப்பாவையில் ஸ்ரீ ஆண்டாளோ முதல் பாசுரமான மார்கழி திங்களிலேயே இந்த சரணாகதியான உபாயத்தை சொல்லுகிறாள். திங்கள் சந்திரனைப் போலே குளிர்ச்சியைத் தருகின்ற, பக்தியோகத்தைப் போன்று கஷ்டமில்லாமல் அனுஷ்டிப்பதற்கு மிகவும் சுலபமான உபாயம் ஷரணாகதி. மதி, மதி என்றால் புத்தி, ஆத்ம புத்தியை தரக்கூடியதான இந்த மதி. ஆத்மா வேறு, சரீரம் வேறு. ஆத்மா பரதந்திரனே, சுதந்திரன் இல்லை. ஆத்மா எப்பொழுதும் பகவானுக்கு அடிமைப்பட்டது. அது எம்பெருமானு கன்னி மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டதல்ல. இதைத்தான் அனன்யார்க சேஷத்துவம் என்கிறோம். பரமபதத்தை ஒருவன் அடைய வேண்டுமானால் அவன் தேகாத்ம பிராந்தி நீங்கியனவாக, அதாவது சரீரம் வேறு ஆத்மா வேறு, சரீரம் கிரமேண அழியக்கூடியது, ஆத்மாவுக்கு ஒரு காலம் அழிவில்லை, அது நித்தியம் என்பதை அவன் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்ட பிற்பாடு இப்படிப்பட்ட நித்தியமான அழிவற்றதான ஆத்மா சுதந்திரன் இல்லை, அவன் பரதந்திரன், அவன் எம்பெருமானுக்கு மட்டுமே அடிமைப்பட்டவன் என்பதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதை மதி என்ற பதத்தாலே ஸ்ரீ ஆண்டாள் காட்டுகிறாள். நிறைந்த எல்லாம் என்ற அர்த்தத்திலே வருகிறது. வாசுதேவம் சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு. பகவானையே தாரக போஷக முக்கியமாக நாம் கொள்வதிருக்கிறதே அதுதான் நிறைவு. அப்படி நிறைந்ததான நன்னாளால், இது இப்போ கல்யாண நாள் நல்நாள் நன்னாள்னு சொல்றோமோனோ, இங்கே இதுவும் ஒரு கல்யாணமான விவாகம் போன்றதான நாளே. நாம் சரணாகதி பண்ணுகிறோமே அந்த நாள் விவாக தினமே. ஜீவாத்மாக்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நபும்சகனாயிருந்தாலும் கூட எல்லாரும் ஸ்திரீகளே. பகவான் ஒருவனே புருஷன். இப்போ இந்த கல்யாண ஆனத்துக்கு அப்புறம் புக்காத்துக்கு கொண்டு வர்றதுன்னு ஒன்று இருக்கணும். அந்த பெண் கணவனுடைய வீட்டுக்கு போகிறாளே, அதை புக்ககம் செல்லல்னு சொல்கிறாளே. அந்த மாதிரி நாம் எம்பெருமான சரணாகதி பண்ணிகிண்டு இங்கே தேவ அவசானத்தளவும் பிறந்தாத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தேக அவசானமான பிற்பாடு, அதாவது நாம் இறந்த பின்பு நம்மளுடைய புக்ககம் எது? அந்த ஸ்ரீவைகுண்டம். அதனாலே அந்த பரமபதத்துக்கு நாம் செல்கிறோம். ஏன்னா அதான எம்பெருமானுடைய வீடு. அந்த எம்பெருமானுடைய, அதாவது தன்னுடைய புருஷனுக்கு ஆத்துக்கு தானே அந்த கல்யாணமான பொண்ணு போனோம். அப்போது அவளுக்கு புக்காம் எது? அந்த பரம புருஷான ஸ்ரீமன் நாராயணன் வர்த்திக்கின்றதான அந்த பரமபதம் என்றும் ஸ்ரீவைகுண்டம். நீராடப் போதுவீர் போதுமினோ பகவத் சம்சலேஷத்திலே ஆசைப்படுபவர்கள். ஆண்டாள் ஆய்ப்பாடி பெண்களை 15 பாசுரங்களில் நீராட அழைக்கின்றாள். ஆனால் கடைசி வரையில் நீராடியதாக எந்த பாசுரத்திலுமே சொல்லவில்லை. அதனால் நீராட்டம் என்பது ஆண்டாளை பொறுத்த அளவிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை சம்சலேஷிப்பது அல்லது கூடுவது என்பதே தவிர நிஜமான இந்த பாஹ்யமாக சரீரத்தை 6 குளம் ஜலங்களிலே நினைக்கிறோமே அது அல்ல. திருவாய்மொழியிலேயும் நம்மாழ்வார் அப்பன் திருவருள் மூழ்கினள் என்பதை திருப்புலியூர் எம்பெருமானிடத்திலே அனுபவிக்கிறார். ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஒரு சமயம் வடதிருக்காவேரியான கொள்ளிடத்திலே நீராடி வீதியிலே ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருள அதை கண்டவரான அவருடைய ஆச்சாரியரான பெரிய நம்பி அப்படியே நெடுஞ்சாங்கடையா விழுந்து சேவிச்சாராம். உடனே பக்கத்தில் இருந்தவர்களெல்லாம், என்ன ஆச்சாரியன் சிஷ்யனை சேவிக்கிறார், சிஷ்யன் பேசாம மௌனியா இருக்காரு, இது என்ன அநியாயம், பேசாதங்கோன்னு வாயில கையை வச்சு பொத்தி காமிச்சாராம். அதுக்கப்புறம் அவர் சேவிச்சுட்டு ஆத்துக்குள்ள போன உடனே கூப்பிட்டு, இப்போ நான் சிஷ்யன் அவருக்கு, நான் ராமானுஜன்கிறதுனாலே என்ன சேவிக்கல, தன் ஆச்சாரியரான ஆள வந்தார் இந்த மாதிரி அந்த வடதிருக்காவேரிட நீராட்டம் பண்ணி திரும்ப எழுந்தருள்வது வழக்கம், அதை சேவிச்சு சேவிச்சு அப்படியே பழக்கப்பட்ட அஸ்மதாச்சாரியன் அந்த காஷாயத்தை பார்த்த உடனேயே தன் ஆச்சாரியன் ஆள வந்தார் எழுந்தருள்வதாகவே நினைச்சு அடியனு சேவிக்கிறார். இப்போ அடியன் உம்ம சிஷ்யன் ராமானுஜன் அடியன் தேவள ஆச்சாரியன் ஆள வந்தார் இல்லேன்னு நான் பெரிய நம்பிகள்கிட்ட சொல்லிட்டேன்னா அவர் அந்த ஆச்சாரியனை சேவிக்கிறதான அந்த சந்தோஷம், அந்த மனசு சந்துஷ்டி போயிடுமே, அதனால தான் பேசாமல் இருந்தேன். அதனால் இது இப்படித்தான் இருக்க வேணும்னு சாதிச்சாராம் பாஷ்யக்காரர். தன் மகளை நீராட்டினாலும் ஆழ்வார் என்ன வேண்டுமா போலேன்னு ஒரு ஐதீகம் சொல்லுவார். அதாவது பட்டரை நீராட்டி ஆண்டாளம்மை ஸ்ரீபாதீத்தம் கொண்டார் போலேன்னு, இது சிஷ்டாச்சாரம். நேரிழையீர் சமதமாதிகள் முதலான ஆத்ம குணங்களை கொண்டவர்கள் இந்த நேரிழையீர்கள் என்ற பதத்தினாலே சொல்லப்படுபவர்கள். சரீர சரீரி பாவமே பிரதான பிரதிதந்திரமாக கொண்டவர்கள், ஆத்மாவுக்கான ஆபரணங்களான புலனடக்கம் முதலியவைகளை தன்னிடத்திலே சர்வ சதா காலமும் கொண்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் நேரிழையீர். சீர்மல்கும் எம்பெருமானுடைய அனந்த கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட்டவர்கள், இப்படி எம்பெருமான் தீம்பு கண்டும் கூட உகப்பவர்கள், அப்படிப்பட்டவர்கள் வர்த்திக்கும் ஊர் ஐப்பாடி. அதனாலே அந்த ஐப்பாட்டியை சொல்லுகிறாள், பரமபதம் போன்று தேகாந்திர பரிகிரகம் பண்ணி சென்று எம்பெருமானை அனுபவிக்க வேண்டாதபடி எம்பெருமானுடைய தீம்பை கண்டு உகக்கும் ஊர், அவனை உரலிலே கட்டி அடிக்கும் ஊர். இந்த ஐப்பாடியினுடைய பெருமை சொல்லுத்தரமன். செல்வச் சிறுமீர்கள், இங்கே செல்வத்தை நிரம்ப பெற்ற பால்ய வயதில் இருக்கிற சிறுமிகள் என்று அர்த்தம். நமக்கு செல்வம் எது? கேவலம் இந்த பணங்காசா, இல்லை சொத்து பத்து ஆஸ்தி என்றாலே அதுவா? இதெல்லாம் இல்லை, திருவாஷ்டாட்சரம்தான் நமக்கு மகா சொத்து. இது மந்தாரம் திராயதே இதி மந்த்ரஹா அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். இந்த மந்திரத்தை எவனொருவன் உச்சரிக்கிறானோ அவனை அந்த மந்திரம் காப்பாற்றுகிறது. இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை நாம பிரதி தினம் சந்தியாவந்தனம் திரிகால சந்தியாவந்தனத்துக்கு அப்புறம் அனுஷ்டிச்சுட்டு வந்தோம்னா என்ன ஆகும்னா, அது கிரமேண நம்மை ஆச்சாரியனுடைய திருவடியிலே மூட்டுவித்து அவனிடத்திலே சரணாகதியை பிரார்த்திக்கும்படி செய்து அந்த ஆச்சாரியனும் பரமகிருபையுடன் நமக்கு பிரபத்தியை பண்ணியருள, நாம் தேக அவசானத்தில் நிச்சயம் மோக்ஷ சாம்ராஜ்யத்தை அடைவோம். அதான் ஆழ்வார் சொன்னார், அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன்னர். ஓ, மனுஷனுக்கு அது முக்கியமா, பிராமணனுக்கு த்விஜன்னு பேரு. த்விஜன்கிற பதத்துக்கு இரட்டை பிறப்பாளன், அதாவது ரெண்டு தரம் பிறந்தவன் அர்த்தம். எப்படி ரெண்டு தரம்? அதாவது தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு உயிருள்ள சதப்பிண்டமா வந்து விடுறமே, அது பிறப்பே அல்ல, அது ஈன பிறப்பு. என்றைக்கு நமக்கு பிரம்ம உபதேசம் காயத்ரி மந்திர உபதேசம் மாறுமோ, என்னைக்கு உபநயனம் மாறதோ அன்றைக்குத்தான் நாம் பிறக்கிறோம். த்விஜன்னா இது முதல் பிறப்பு. ஆச்சாரியனிடத்திலே பஞ்சசம்ஸ்காரமாகிற சமாஷணம் என்னைக்கு ஆறதோ அதுதான் இரண்டாவது பிறப்பு. இந்த இரண்டு பிறப்பையும் குறித்தே பிராமணனுக்கு த்விஜன்னு பேர். இப்படிப்பட்ட இந்த செல்வமாகிய திருவஷ்டாட்சரத்தை தன்னிடத்திலே திரிகால சந்தியாந்தனாதிகளிலும் அனுபவிக்கின்ற ஹே ஜீவாத்மாக்களே கூர்வேல், கூர்மையான வேலுக்கு ஒப்பான சங்கல்பத்தை உடையவன் எம்பெருமான். இது நாம காத்தால ஏந்துக்கிறோம். ஹரிர் ஹரிர் ஹரிர் ஹரிர் ஹரின்னு ஹரிநாம சங்கீர்த்தனம் எழுதுறோம் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த கஜேந்திர மோக்ஷத்தை ஸ்மரணை பண்ணி, அதுக்கப்புறம் சில நிர்வேத காரிகளை சொல்றோமோனோ. தொய்யாராதன காமோயம் விரதம் சரித்துமிச்சதி சங்கல்பசித்தியை பகவன் பூரயாஸ்ய மனோரதான். இப்படி இப்போ நாம சங்கல்பிச்சுட்டா மட்டும் போராது, நாம சங்கல்பித்ததானது தங்குதடையின்றி இடையூறின்றி நன்றாக அது நடக்க வேணுமானால் எம்பெருமான் அதை சங்கல்பிக்க வேணும். அதான் தொய்யாராதன காமோயம் விரதம் சரித்துமிச்சதி. அடியன் என்னமோ இன்னிலேந்து பகவதாராதனத்தை எப்பொழுதும் பண்ணுவேன் அப்படிங்கிறதான விரதத்தை எடுத்துக்கிறது நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அடியேன் இந்த விரதத்தை எடுத்துக்கொண்டு இந்த சங்கல்பத்தை சொன்னா அது சித்தி ஆகுமோ ஆகாதோ, ஏன்னா அது அடியனுக்கு தெரியாது. பகவானே, இந்த அடியேன் உன்னுடைய திருவாராதனத்தை சதா சர்வகாலமும் பண்ண வேணுங்கிற இந்த விரதத்தை நான் எடுத்துண்டா போறாது, நான் சங்கல்பம் பண்ணா போறாது, அதை பகவானே நீ சங்கல்பிக்கணும். எப்படி சங்கல்பிக்கணும்? பூரயாஸ்ய மனோரதான்னு. அடியனுடைய மனோரதம் பூர்த்தியாகும்படியாக நீ சங்கல்பிக்க வேணும். இதுதான் கூர்மையான வேலுக்கு ஒப்பான சங்கல்பம். இதை எம்பெருமான் செய்வான். கொடுந்தொழிலன், நாம் செய்த பாபங்களை எல்லாம் அத்திருதியாக நீக்க வல்லமை கொண்டவன் எம்பெருமான். இப்ப ஆச்சாரியாலும் இப்படிதான், கொடுந்தொழிலன் தான். பஞ்சசம்ஸ்கார காலத்தில் முதல்ல என்ன பண்ற, இந்த சக்கரமாகிற சுதர்சனத்தையும் சங்காகிற பாஞ்சுஜன்யத்தையும் தப்தம் பண்ணி, அதாவது நன்னா அக்னியில சூடாக்கி, அதுக்கப்புறம் நமக்கு சமாஷணம் பண்றாளோனோ அந்த வலது புஜத்திலே சுதர்சன சக்கரத்தையும் இடது புஜத்திலே பாஞ்சுஜன்யத்தையும் அத நமக்கு தப்தம் சுடும்படியா பண்றாளோனோ. அப்போ ஒத்தனை சுடுறதுங்கிறது கொடுந்தொழில் தானே. அதனால இந்த கொடுந்துடினுங்கிற பதத்தினாலே இங்கே ஆச்சாரியர்களை ஆண்டாள் சூச்சிப்பிக்கிறாள். நந்தகோபன், ஆனந்த சுரூபன் அர்த்தம். இது எம்பெருமானுடைய சுரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலம்னு அஞ்சு. இந்த ஆனந்தம்ங்கிறதானது இருக்கே, அது எவ்வளவுன்னு வேதம் அளக்க வந்தது. அப்ராப்ய மனசா சகனுட்டு முடிச்சு, அது மனசால கூட ஒரு மனுஷ ஆனந்தம் இவ்வளவு, இது இவ்வளவு நூறு சேர்ந்ததுனா, இது நூறு சேர்ந்ததுனான்னு சொல்லிண்டே போய் பிரஜாபதி இது வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பகவானுடையது அதால அளக்க முடியல. அது மனோவாக்காயத்துக்கு எட்டாடுது அப்படின்னு அப்பிராபிய மனசா, மனசுக்கு அப்பாற்பட்டதுன்னு கொடுத்து. ஆனா இப்படி இது எப்படிப்பட்ட ஆனந்தம்னே வேதத்தாலே கூட அளக்க முடியாததான ஆனந்தத்தை அந்த பகவான், அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கோ அதே அளவில் துளியும் குறையாத தன் ஆனந்திற்கு துல்லியமான ஆனந்தத்தை பரமபதம் அடைந்த அந்த முக்தாத்மாவுக்கு எம்பெருமான் கொடுக்கிறான்னு சாஸ்திராதிகள் சொல்றது. இதுதான் உபனிஷத்துகள்லேயும் பரம் சாமியம் உபைதின்னு சொல்றது. இது நந்தகோபன் என்ற பதத்தாலே ஆண்டாள் காண்பிக்கிறாள். அதற்கு மேல் குமரன் பவ்யத்துடன் அடங்கி ஒடுங்கி வாய்பொத்தி கைகட்டி நடப்பவன் இருக்கானே அவனுக்கு குமரன்னு பேரு. இது சிஷ்யன் இருக்க வேண்டிய இருப்பு மட்டுமில்ல, பகவான் கூட இப்படித்தான் ஞானிகள் விஷயத்தில் இருக்கானாம். சதுர்விதா ஜனாகா பஜந்தே மாம் சொல்லுட்டு அந்த ஆர்த்தி அர்த்தாத்தி ஜிக்யாசு நானின்னு அந்த ஞானிகள் இருக்காளே, வாசுதேவம் சர்வமிச மகாத்மா சுதுர்லபகான்னு காண கிடைக்காததான அந்த ஞானிகள், அவள் எனக்கு ஆத்மாவாக ஆகிறாள். ஆத்மைவ மே மதம் ராண்டி தேல. அது ஞானிகளை தனக்கு ஆத்மாவாக கொள்பவன் எம்பெருமான், அவன் இங்கே குமரன் என்ற பதத்தினாலே காட்டப்படுகின்றான். ஏறார்ந்த கண்ணிய சோதை இளம் சிங்கம், ஏறார்ந்த கண்ணி அழகு பொருந்தியதான வைஜெயந்தி என்ற வனமாலையை எப்பொழுதும் அணிந்தவன் எம்பெருமான். இதை கோபால விம்சதியில் முதலிலேயே நம் ஆச்சாரிய வள்ளல் தூப்புல் தேசிகன் வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் செய்கிறார். இப்படி இந்த அழகு பொருந்திய வைஜெயந்தி என்ற வானமாலையை அணிந்தவன் யசோதை நமக்கு பிரம்மானந்தத்தையும் புகழையும் கொடுப்பவனான பகவான் தனக்கு சமமான ஆனந்தத்தை கொடுப்பவன், அது இந்த எம்பெருமானை கட்டி போட்டு அடிச்சாடணும் யசோதை. இப்போ எல்லாருடைய சம்சாரமாகிய கட்டையும் நீக்குபவன் தான் கட்டுக்கு உட்பட்டு எல்லாரும் இவனை பார்த்து ஏசும்படியாக நின்னானே, அது எதனால? அது யசோதை இளம் சிங்கம். இவன் வாலிபப் பருவத்திலுள்ள யாதவ சிம்மம். சிம்மத்தை பார்த்தாலே மற்ற மிருகங்கள் பயந்து ஓடியே போயிடும். ஆனா பகவானை சரணாகதி பண்ண நம் பாபங்களும் பிராப்த விரோதிகள் இருக்கே, அதெல்லாம் அந்த சிம்மத்தை கண்ட மற்ற மிருகங்கள் எப்படி பயந்து ஓடுகின்றனவோ அந்த மாதிரி நம்மளுடைய பிராப்தி விரோதிகளும் ஓடியே போயிடும். இது இப்படிப்பட்ட இளம் சிங்கமாக எம்பெருமான் இருக்கான். கார்மேனி அவனுடைய திருமேனி எப்படிப்பட்டதுன்னா நீருண்ட கரிய மேகத்தை போன்றதான சுபாஷய திவ்ய மங்கள விக்கிரகம் அது. அந்த எம்பெருமானுடைய திருமேனியை தரிசித்த மாத்திரத்திலேயே நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் ஓடிவிடும். இப்போ கரிய மேகமானது எப்படி மழையை பொழிவிக்குமோ அதே மாதிரி இந்த கார்மேனியை கொண்ட எம்பெருமான் கருணையை பொழிந்து நம் ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வம்னு சொல்றோமே அந்த தாபத்ரயாதிகள்லாம் நீக்கிவிடுவான். செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், செந்தாமரை போன்ற கண்களை உடையவன். கவ்யாசம் புண்டரீகாட்சம்னு அந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு யாதவ பிரகாஷர் சொன்னார், ராமானுஜர் சொன்னார்னா அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால் அதை சொல்லிட்டுருக்க வேண்டாம். இந்த சிவந்த செந்தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன், இது ஒரு வேடிக்கையாக சொல்லுவா. இப்போ எம்பெருமானுடைய நாபிலேந்தானே ஒரு தாமர புஷ்பம், அந்த தாமர புஷ்பத்தில் சதுர்முக பிரம்மா, அந்த தாமர புஷ்பமானது என்ன பண்ணுறதான் எம்பெருமான பார்க்கறது. அதை பார்த்தா அவனுடைய அந்த செந்தாமரை போன்றதான கண்களை பார்த்தா கதிர்மதியம் போல் முகத்தான், சூரியனைப் போல வலக்கண்ணும் சந்திரனைப் போல இடக்கண்ணும் இருக்கான். இந்த தாமரை பூவானது சூரியனை போல் இருக்கிறதான அந்த கண்ணை பார்த்துட்டு அடடா சூரியன் வந்துட்டான்னு விகசிச்சுதான். உடனே பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிறதான இந்த சந்திரன் மூடுற கண்ணை பார்த்துதான் ஐயோ சந்திரன் வந்துடுத்துன்னு குவிஞ்சுதான். இப்படி இந்த வலக்கண் இடக்கண் ரெண்டு எம்பெருமானுடைய கண்களையும் இந்த பிரம்மா உட்காண்டிருக்கானே அந்த தாமர புஷ்பமானது பார்த்துட்டு அது மூடி மூடி திறந்துதான் அப்படி இருக்கும். அந்த சீரியல் லைட் எப்படி அணைஞ்சு அணைஞ்சு எரியும் அந்த மாதிரி இருந்துதான். இப்படி சூரிய சந்திரர்களைப் போலே பிரகாசிக்கும் திருமுக மண்டலத்தை உடையவன். இப்போ சூரியனை மாதிரி தகிப்பானா இல்லை சந்திரனை மாதிரி கலைகள் உண்டா தேஞ்சு வளர்ந்ததெல்லாம் உண்டான்னா இல்லை. சூரியனுடைய உஷ்ணமும் இருக்காது ஆனால் அதனுடைய பிரகாசம் மட்டும் இருக்கும். சந்திரன் மாதிரி அந்த தேய்வது குறைவது அந்த கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷமெல்லாம் கிடையாது, அந்த சந்திரனுடைய அந்த சீதளம் இருக்கே குளிர்ச்சி இருக்கே அது மட்டும் இருக்கும். இந்த கதிர்மதியம் போல் முகமானது ஆசிரித அனாசிரித பக்ஷபாதங்களை எப்பொழுதும் உடையது. நாராயணனே நமக்கே பறை தருவான், எப்போ பாரோர் புகழப்படிந்தோமேயானால். நாராயணனே ரொம்ப அற்புதமான பதம். ரிங்ஷையேன்னு ஒரு தாத்து, அத சம்ஸ்கிருதத்தில் ரேபம்னு சொல்லுவா, அதிலிருந்து வந்த அக்ஷரத்தை. தமிழில் ரேங்கிற எழுத்து அது ரகாரம்னு சொல்லுவா. இந்த தமிழிலே ரகாரம் என்றும் சம்ஸ்கிருதத்திலே ரேபம் என்றும் சொல்லப்படுவதான அந்த ர என்ற அக்ஷரம் அல்லது எழுத்து அழியும் பொருட்களை சொல்லும். அதனுடைய அர்த்தம் என்ன, ரேன்னா என்ன அர்த்தம், அழியும் பொருள்னு அர்த்தம். அதுக்கு முன்னால ஒரு நெகட்டிவை சேர்த்துண்டா அது அழியா பொருளை சொல்லுமே. அப்போ நர என்பதனாலே அழியா பொருளான ஆத்ம தத்துவமானது சொல்லப்படுகிறது. இப்போ அந்த ஆத்ம தத்துவத்தினுடைய புளூரல் பன்மைன்னு சொல்லுவாளோனோ அது ரெண்டு தரம் வருது. ஒன்று நர, அப்புறம் நார, அப்புறம் நாரஹான்னு வருதோனோ அது என்னன்னா விசர்க்கம் சேர்த்தாலே ஆத்மாவை சொல்லும். அப்போ கிருஷ்ணன்னு வெறும சொன்னா கருப்புன்னு அர்த்தம், ராமன் நேரா சொன்னா வெளிர் நீலம்னு அர்த்தம். ராமஹா அப்படின்னா ராமன் என்ற பெயரை கொண்ட ஒரு ஆத்மான்னு அர்த்தம், கிருஷ்ணஹானா கிருஷ்ணன் என்ற பெயரை கொண்ட ஒரு ஆத்மான்னு அர்த்தம். அப்போ இந்த விசர்க்கத்தினாலே அது சைத்தன்யம் உள்ள பொருளை சுட்டும். அதனாலே நரஹா என்பது மனிதர்களை சொல்லும், அதனுடைய பன்மை மனிதர்கள்னு சொல்றோமோனோ அதனால நாராகா. இந்த மனிதர்கள் வசிக்கிற இடத்துக்கு அயனம்னு பேரு. இப்போ சமஸ்த சேத்தனா சேத்தனங்களும் எம்பெருமானுக்கு சரீரமாயிருக்கு, அதுதானே நம்ம வைஷ்ணவருடைய பிரதான பிரதிதந்திரம். இப்ப அயனம்ங்கிறதுக்கு வசிப்பிடம், வாசஸ்தானம், இருப்பிடம்னு அர்த்தம். இப்ப உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்றோம். வடக்கு பக்கத்தை சூரியன் தனக்கு வசிப்பிடமாக கொண்டால் அது உத்தராயணம், தெற்கு பக்கத்தை தனக்கு வசிப்பிடமாக கொண்டால் அது தட்சிணாயணம் இல்லையா. இப்படி இந்த சமஸ்த சேத்தனா சேத்தனங்களும் எம்பெருமானுக்கு சரீரமாக அவைகள் வசிக்கும் இடமாக அது இருக்கு. அப்படிப்பட்ட அந்த அயனத்துக்கு ஆத்மாவாக சரீரியாக பகவான் இருக்கான். அதனால தான் அவன் எல்லா இடத்திலையும் பறந்து விரிந்து இருக்கான். அந்தர்பகித்தத சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதஹான்னு புருஷோக்தம் சொல்லித்து. இப்போ இந்த நார பிளஸ் அயன ஈக்குவல்ஸ் நாராயணன் சொல்றோமோ, இதுல ரெண்டு விதமான வியாசங்கள் வரும். தத்புருஷ சமாசம்னு ஒன்று, பகுவ்ரீஹி சமாசம்னு ஒன்று. தமிழிலே சொல்வதாயிருந்தால் வேற்றுமை புணர்ச்சி என்றும் அல்வழி புணர்ச்சி என்றும் சொல்லுவார்கள். இந்த அது தத்புருஷ சமாசத்தினாலே அதாக இருக்கட்டும், இல்லை பகுவ்ரீஹி சமாசத்தினாலே அதை நாம் கிரகமணி பார்க்கதா இருந்தாலும் சரி, அந்த நாராயணன்கிற பதம் இருக்கே அதான் நார பிளஸ் அயன என்ன வரும் நாராயணன்னு. இந்த தன் நேன்னு தானே வரும், ரெண்டு சூடி நேன்னு அப்படி சொல்லக்கூடாதுபா தமிழில். அப்போ தன்னகரம் தன்னகரம்னு சொல்லணும். அந்த மூணு சூழி அந்த நே வருது பாருங்க, அந்த மூணு சூழி நான் தானே நாராயண எழுதுறோம். ஆனால் பாணினி என்ன பண்ணிவிட்டான், தன் சூத்திரத்தில் நார பிளஸ் அயனன்னா நாராயணன் தான் வரும், ஆனால் அது நாராயணன்னு மூணு சுழி நான் இருந்ததுன்னா அது ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை சொல்லும்னு சொன்னான். இந்த அபய தீட்சிதர்னு ஒரு அத்வைதி, அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பூர்த்தி பூர்த்தியா சிவபதமா அர்த்தம் பண்றேன்னு உட்கார்ந்தார். இந்த நாராயண பதம் வரும்போது முடியல, ஐயோ பாணினி கெடுத்தானேன்னு எழுதுகோலை தள்ள குத்தின்ட்டு கீழ்ச்சி போட்டாராம் முன்னாலே அத்தனை ஓலைகளையும். இப்படி இந்த திருவஷ்டாட்சர பிரதிபாத்தியமான சப்தம் இந்த நாராயண சப்தம், அதை காட்டுகிறார். நாராயணனே நமக்கே பாரோர் புகழப்படிந்தால் பறை தருவான். நமக்கே செய்ய வேண்டியதை செய்துவிட்டவர்களான நமக்கே, கிருதகிருத்தியர்களான நமக்கு மட்டுமே எந்த பிரபத்தியை உபாயம்னு சாஸ்திரம் சொல்றோ அந்த உபாயத்தை ஆச்சாரி முக்கேன எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பித்துவிட்ட நமக்கே, அதாவது அனன்யார்க சேஷபூதர்களான நமக்கே, எம்பெருமானைத் தவிர இதர க்ஷுத்திர தெய்வங்களுக்கு ஆட்பட்டாத நமக்கே பாரோர் புகழப்படிந்து இந்த சரணாகதியை பண்ணத் தவறியதனாலே தன் கடமையிலிருந்து வழியவன் அதை கீழே பிறண்டு விழுந்தவனாக நினைத்து நம்மிடத்திலே பரிவு காட்டி உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் புகழும்படியாக பறை தருவான். அந்த மோட்சியமாகிற ஆனந்தத்தை அந்த ஸ்ரீ வைகுண்டத்தை நமக்கு தருவான். இங்கே பறை என்ற பதத்தினாலே கைங்கரியம் சொல்லப்படுகிறது. இப்போ எல்லா இதுலையுமே ஏலோரம் பாவாயின்னு போய் முடியும். அதில் அது சம்போதனம். இந்த முதல் பாசுரமான மார்கழி திங்கள் இருக்க, இது பூர்த்தி பூர்த்தியா திருமந்திர அர்த்த விவரணம்னு நம்ம பூர்வர்களுடைய ஒரு கணிப்பு. இதில் இப்போ திருமந்திரம்னா முதல்ல பிரணவம் இருக்கணும், அப்புறம் நமசு இருக்கணும், அப்புறம் நாராயண சப்தம் இருக்கணும், அது மேலே சதுர்த்தி விபக்தி ஏறி இருக்கணும். அப்படி இருந்தால் தானே அது திருமந்திரம்னு சொல்லுவோம். இப்போ இந்த திருமந்திராத்த விவரணம்னு சொன்னால் இதில் எங்கே பிரணவம் இருக்குது, எங்கே நமசு இருக்குது, எங்கே நாராயண பதம் இருக்குது, அதுக்கு மேலே ஆய சதுர்த்தி விபக்தி எங்கே இருக்குது? கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நாராயணன், அது அது வரைக்கும் பிரணவம். இது அகாரத்தில் பிரணவத்தில் அகாரத்தினுடைய அர்த்தத்தை இது காட்டுறது. அடுத்து பாரோர் புகழப்படிந்துன்னு நாம் பண்ணுறதான ஷரண இது சேஷசை சம்பந்த பாவத்தினாலதான் அது உக்காரத்தில் சொல்கிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரழியீர் செல்வச் சிறுமீர்கள்னு சொல்கிறோமோனோ அது வரைக்கும் மகாரமான ஜீவாத்மாவை சொல்கிறது. அப்போ கூர்வேல் கொடுந்தொழிலன் டு நாராயணன் வரைக்கும் அகாரம், பாரோர் புகழப்படிவது உகாரம், மார்கழி திங்கள் ஆரம்பிச்சு செல்வச் சிறுமீர்கள் பரியந்தம் மகாரம். இப்படி அ உ மங்கிற மூணு எழுத்த தங்கிட்ட இருக்கு. அதனாலே இது பிரணவம். அப்புறம் நமசானது என்ன? இது சகண்ட நமசு அகண்ட நமசுன்னு சொல்லுவார் சாஸ்திராதிகளில். காலக்ஷேபத்தில் கேட்டா தெரியும். இதில் சகண்ட நமசு தனித்தனியா ந மகா அப்படின்னா அது நான் சுதந்திரன் அல்ல, அடியேன் பரதந்திரன் அப்படிங்கிறதான அர்த்தத்தை சொல்லும். அதுவே அகண்டமா சேர்ந்து நமசு நம நமஹான்னு வச்சுக்கிட்டோம்னா அது சரணாகதிய சொல்லும். அதனாலே இங்கே நமப்பதார்த்தமானது பாரோர்புகளை படிந்துன்னு அண்டாள் சொல்றதுனாலே அங்கே பிரபத்தியாகிற அந்த இத நமச சொல்றது, அகண்ட நமச சொல்றது. அதுக்கப்புறம் நாராயணனே நமக்கே பறை தருகான்றோனோ. அப்போ நாராயண சப்தம் அப்புறம் ஏங்கிறதான அந்த சதுர்த்தி பக்தி, ஆயங்கிறது சம்ஸ்கிருத்து சொல்லுவோம்னோ அதை நாராயணனேன்னு வந்திருக்கு. அப்போ இந்த மார்கழி திங்கள்ங்கிறதான முதல் பாசுரத்திலே பிரணவம் நமசு நாராயணாய மூன்று பதங்களும் சூட்டப்பட்டு இது ஒரு திருமந்திர விவரணமாக ஆகிறது. இப்போ நம்மளுடைய சம்பிரதாயத்திலே அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். மிக்க இரநிலை மெய்யாமுயநிலை தக்க நெறி தடையாகி தூக்கிய ஊழ்வினை வாழ்வினை அப்படின்னு சொல்கிறோமோனோ இந்த அஞ்சும். இந்த பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம் எது? குமரன் இளம் சிங்கம் நாராயணன், அது மிக்க இரநிலை காட்டுகிறது. செல்வச் சிறுமீர்கள் நமக்கே என்பதான பதங்கள் மெய்யாம் உயர்நிலையை காட்டுகிறது, ஜீவாத்மாவை காட்டுறது. தக்க நெறியான உபாயத்தை படிந்து என்ற பதமானது காட்டுகிறது. தடையாகி தொக்கிய ஊழ்வினையை கூர்வேர் கொடுந்துழிலன் என்கிற பதமானது காட்டுகிறது. வாழ்வினையை நமக்கே பறை தருவான்னு பறையான மோக்ஷத்தை சொல்லிருக்கிறதுனாலே அங்கே புருஷார்த்தமான வாழ்வினை மோக்ஷமான ஸ்ரீ வைகுண்டத்தில் நாம் பண்ணும் கைங்கரியமானது சொல்லப்பட்டது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதைன்னு ரெண்டும் கிருஷ்ணன் தானே வருது. அப்போ கிருஷ்ணனே பறை தருவான்னு தானே சொல்லணும். அப்புறம் நாராயணனே நமக்கே ஏன் பறை தருவான்னு ஆண்டாள் சொல்றாள். அப்படின்னா ஆழ்வார்களிலே ஆச்சாரிய கோஷ்டியில் இருப்பவர் திருவாய்மொழி முதலான சதுர் பிரபந்தங்களை வெளியிட்டவரான நம்மாழ்வார். அவர் 10-15 திருவாய்மொழியிலே முதல் முதல்லேயே கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமேனர். அப்போ கண்ணனுடைய திருவடியை அடைய வேணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறாளோ நினைக்கிறாளோ அப்படிப்பட்ட மனமுடையவர்கள் நினைக்கின்ற திருநாமம் எண்ணும் திருநாமம்னா அது சிலேடையா வச்சுக்கலாம் ரெண்டு பொருள். எண்ணும்னா 1, 2, 3, 4ங்கிறதான எண்ணிக்கை ஜபம் பண்ணிட்டு எண்றோம் பாருங்கோ. அந்த மாதிரி அந்த திருவஷ்டாஷ்ட ஜபத்தை பண்டே எண்ணிக்கிற திருநாமம் இந்த நாராயண நாமம். அதுக்கப்புறம் எம்பெருமானான கிருஷ்ணனுடைய கழலினையை அடைய வேணுமானால் நாம அந்த நாராயணனுடைய திருநாமத்தை பெயரைத்தான் கட்டாயம் நினைக்க வேண்டும். திண்ணம் நாரணமேன்னார். இப்படி இந்த முதல் பாசுரமான மார்கழி திங்கள் எம்பெருமானுடைய இரகசிய திரயத்திலே முதல் மந்திரமாக இருக்கிற அஷ்டாட்சரத்தை பிரதிபாதித்தது. அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு 5 நிலைகள் உண்டு, பரம்வியூகம் உபயந்தர்யாமி அர்ச்சைன்னு. இந்த 5 நிலைகளிலே முதல் நிலையான பரரூபத்தை காட்டுகிற பாசுரம் இதுன்னு வச்சுக்க வேண்டியது. சதமகமணி நீலாசாருகல்ஹாரகஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாசல்ய சிந்து அனகமிகிதாபிஸ்வக்விபிராகிருஷ்டநாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்யமனோநந்தனஹேதவே நந்தநந்தனசுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் கவிதார்கிஹசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.